பிடிச்சது போல நடிக்கிறியா சிரிக்கிறியா இல்ல முறைக்கிறியா இல்ல முறைப்பது போல ரசிக்கிறியா அடி ஒண்ணுமே புரியல அடி சத்தியமா தெரியல இப்ப வேற வழியும் இல்ல நீயே சொல்லிடுமா ஏன்னா டியூப் லைட் ஏன் ஹார்ட் ஒயிட் நீ தான் என் சைட்டு கொஞ்சம் Yeah, we sit up all of you.